கிடக்கும் பாறை நிலத்தில் நீரை தேடும் வேறு இந்த தாயை போல யாரு. கடலும் நதியும் காஞ்ச பொறகும் பாயும் இந்த ஆறு தாய் பாசமின் பேரு. வயிற்றில் சுமந்த தாய் எங்கே தாயை போலையா.